ప్రవీతినముగ్రవంతం త్రజః పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సాప్తవాగమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం. అసద్గురుపరంపరాయ నమః. మూడవది పాదత్తులే முதல் அதிகரணம் ஜிப்வா அதிகரணம், அந்த அதிகரணம் முடிஞ்சு விட்டு அதுக்கு மேல பூமாதிகரணம்ன்றது ஆரம்பிக்கப்படுது. இங்கேயும் ஜீவனே இருக்கட்ட மேல ஆக்ஷேபம் கிடையாது, பரமாத்மா தான் இங்கே அப்படின்னு சித்தாந்தம் பண்ண போறேன். இது பூம வித்யை அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபநிடத்துல ஏழாவது அத்தியாயத்துல இருக்கு, அதாவது பிரபாடகம்னு சொல்ற அதுல இருக்கு. அந்த ஏழாவது பிரபாடகத்துல என்ன விஷயம் அப்படின்னா, நாரதர் வர்றார். நாரதர் வந்து சனத்குமாரர் சேவிக்கிறார். சேவிச்ச உடனே அவர் கேட்கிற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அவர் என்ன பண்ற, அவருக்கு எனக்கு உபதேசம் பண்ணணும், எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற, என்னை வந்து அனுகிரகிக்கணும் அப்படின்னு கேட்கிற. எனக்கு ஞானம் வேணும்ன்றது எல்லாருக்கும் முக்கியம் இல்லையா, அதனால எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் கேட்கிற. உடனே சனத்குமார் சொல்ற, நான் சொல்லுவேன், ஆனா நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லணும், நீ ஏதாவது வாசிச்சிருக்கேரா, நீர் வாசிச்சதுக்கு மேலதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நீர் வாசிச்சதைய நான் திருப்பி சொன்னேன்னாக்க உங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதனால நீர் என்ன வாசிச்சிருக்கேதோ அதை எனக்கு சொல்லும், அதன் பிறகு நான் உமக்கு வேண்டியது என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்றேன் அப்படின்னுட்டு நாரதரை பார்த்து சனத்குமார் சாதிக்கிறார். அவர் சொல்றார், ரிக்வேதம் பகவோ அத்யேமீ யஜுர்வேதம் சாமவேதம் ஆதர்வணம் சதுர்த்தம் இதிகாச புராணம் பரிசு சொல்ற. பகவானே, அவ ஆச்சாரியால எப்படி கூப்பிடுறா பார்ப்பு, பகவானே அப்படின்னு தான் கூப்பிடுறா. பகவானே, நான் யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணினேன், சாமவேதத்தை, அதர்வேதம் அதர்வண வேதம், ரிக்வேதம், அந்த மாதிரி இதிகாச புராணங்கள், வேதங்கள், வேதானாம் வேதம், வேதானாம் வேதம் அப்படின்னாக்க அந்த இதெல்லாம் சொல்றது வியாகரண சாஸ்திரத்தை சொல்றது, அதாவது அங்கங்கள் இல்லாம வேதத்தினுடைய அர்த்தத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆறு அங்கங்கள், ஆறு அங்கங்களை கொண்டுதான் வேதத்தினுடைய சுரூபத்தை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். பொதுவா சப்தம் என்னன்னு தெரியணுமோ இல்லையோ, அது வியாகரணம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த சப்தம் இப்படிப்பட்டது, இது புல்லிங்கம், இது ஸ்ரீலிங்கம், இது நபும்சலிங்கம், இந்த பிரத்யம் எப்படி வந்தது எல்லாம் சொல்லி கொடுக்கறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சாஸ்திரங்கள் அனைத்துமே எதுக்கு வந்ததுன்னாக்க வேதத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம், வேதத்தை நிரூபிச்சு வேதத்தை இது பண்ணணும் அதுக்கோசரம் வந்ததுதான் நம்ம சாஸ்திரங்கள் தான். வேதத்தை நிரூபிக்கணும்னாக்கா அதுக்கு இந்த அங்கங்கள் எல்லாம் தேவை. அதனால நான் வியாகரணத்தை அத்தியனம் பண்ணேன் அப்படின்னு அதை சொல்றேன். அது மாத்திரமா இதிகாச புராணங்கள் சொல்றேன். அப்படியே இதிகாச புராணம்ன்றது வேத காலத்துக்கு அப்புறம் தானே வரும், இதை எப்படி வாசிச்சேன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அதுவும் ஏன்னா வேதத்துல தானே இருக்கு. நாரதருடையும் சனத்குமாரருடையும் சம்வாதமானது வேதத்துல இருக்கு. வேதத்துல இருக்கக்கூடிய இந்த சம்வாதமானது இதிகாச புராணத்தை வாசிச்சேன் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேள்வி வரும். இது வந்து ஒவ்வொரு சதுரயுகத்திலையும் வேதம் எப்படி தோன்றினதோ அத மாதிரி இந்த இதுவும் வந்துட்டே இருக்கும். இதிகாசங்கள், புராணங்கள், அங்கங்கள் எல்லாம் தானா வந்துட்டு இருக்கும். ஒருத்தர் எழுதலன்றது இல்ல, முன்னாடி முன்னாடி இருக்கும், எக்கல்பகா சக கல்பூர்வகா அப்படின்னு சொல்லுவார். அதனால அது வந்துட்டே இருக்கும், ஒவ்வொரு காலத்து கட்டத்திலயும் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். பத்தியமங்கலம் சுவாமி சார், இப்ப நம்ம கிட்ட இருக்கிற புஸ்தகம் எவ்வளவு வருஷம் தெரியுமா? 1500 2000 வருஷத்துக்குள்ள இருக்கிற புஸ்தகங்கள் தான் நம்ம கையில இருக்கு. அதை கொண்டுதான் நம்ம என்ன விசாரம் பண்ணி சண்டை போட்டு இருக்கோம். எவ்வளவோ கிரந்தங்கள், எவ்வளவு மகரிஷிகள், எத்தனை கிரந்தங்கள்லாம் வந்து அதெல்லாம் நம்ம பார்த்திருக்குமா? எதையுமே பார்க்காம நம்ம இப்ப ஏதோ கொஞ்ச காலத்துல இருக்கிற புத்தகங்களை வச்சுட்டு சண்டை போடுறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்பேன். அதனால எல்லா காலத்திலும் எல்லா கிரந்தங்களும் இருக்கு, நமக்கு தெரியல அல்லது நம்மளால காப்பாத்தி ரட்சிக்க முடியல, அதுதான். அதனால இதெல்லாம் இருக்கு, அதனால நான் அத்தியனம் பண்ணேன். அது மாத்திரம் இல்ல, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? வியாக்கரணம் பித்திரியம், பித்திரியம் அப்படின்னாக்க பித்ரு தேவதைகள் இருக்காளே அவளுக்கு பண்ணக்கூடிய சிராத காண்டம், அதையும் நான் வாசிச்சுட்டேன். அந்த மாதிரி கணிதத்தை வாசிச்சேன், ராசி அப்படின்னு சொல்ற கணிதத்தை வாசிச்சேன். அந்த மாதிரி தெய்வம் சகுன சாஸ்திரம் அதையும் நான் வாசிச்சிருக்கேன். அத மாதிரி நிதி, நிதினாக்கா புதையல், எங்கெங்கெல்லாம் புதையல் இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சாஸ்திரத்தை நான் வாசிச்சிருக்கேன். அத மாதிரி வாக்கோ வாக்கியம், வாக்கோ வாக்கியம்னா தர்க்க சாஸ்திரம், யுக்திகளோட சண்டை போடுறது, வாத பிரதிவாதங்கள் பண்றது வாக்கோ வாக்கியம், அதையும் நான் வாசிச்சிருக்கேன். ஏகாயன சாக்கைன்னு ஒண்ணு, ஏகாயன சாக்கை என்னது அப்படின்னாக்க பாஞ்சராத்திரத்துக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் சொல்றவன் பகவத் சாஸ்திரம், அதுக்கெல்லாம் மூலமானது, அதெல்லாம் கூட நான் வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவ வித்யை, அதாவது தேவதா உபாசனம், சாமானிய தேவதைகள்லாம் உபாசிக்கிறதா நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யான நம்ம சொல்ற உபாசனம் இல்லை, அதுக்கு என்ன சொல்றாங்க, வேதத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய சிக்ஷா, சந்தஸ், நிருக்தம் இதெல்லாம். அந்த மாதிரி பூத வித்யா, வசீகரணம் பண்றது, பூத வித்யான வசீகரிக்கணும், எல்லாரையும் ஆகர்ஷிச்சு ஆகர்ஷிச்சு எப்படி இது பண்றது நமக்கு, எனக்கெல்லாம் ஆகர்ஷிக்கவே பேச தெரியாது, முரட்டத்தனமா தான் பேச தெரியும். இன்னும் சில பேர்லாம் சிரிக்க சிரிக்க பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சுடும். அந்த மாதிரி ஆகர்ஷிக்கிறது தனி வித்யை, அதுக்கு பூத வித்யை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி க்ஷத்ர வித்யான்னு ஒரு வித்யா, அது தனுர்வேதம், அதுக்குதான் பேரு. க்ஷத்ரியால என்ன பண்ணுவா? யுத்தம் பண்ணுவா, அதையும் நான் வாசிச்சிருக்கேன். அந்த மாதிரி நக்ஷத்திர வித்யா, நக்ஷத்திர வித்யான்னாக்க ஜோதிட சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரத்தை நான் வாசிச்சிருக்கேன், அதுவே எனக்கு தெரியும். அந்த மாதிரி தேவ வித்யா, சர்ப்ப வித்யா, சர்ப்ப வித்யானாக்க காருட சாஸ்திரம், காருட வித்யா, அதாவது பாம்புகள் எல்லாம் எப்படி அடக்கிறது அது தெரியும். சுவாமி தேசிகன் கருட மந்திரத்தை இது பிரயோகம் பண்ண தியானிச்சார், உடனே பாம்பு தூக்கி கொடுத்து கருடன், காருட வித்யா, இதுக்குதான் சர்ப்ப வித்யான்னு பேர். தேசிகன் அனைத்தையும் சேர்த்திருக்காரு, அதனால காருட வித்யா. தேவ வித்யா, தேவ வித்யான்னு இந்த காந்தர்வ சாஸ்திரம், கந்தர்வன்லாம் என்னென்ன பண்ணுவா? எப்பொழுதும் உல்லாச பேர்வழிகள் அவள் எல்லாம் உல்லாசமா இருக்கக்கூடியவா, அந்த விஷயமும் எனக்கு தெரியும். அத மாதிரி ஜன வித்யா, ஆயுர்வேதமும் எனக்கு தெரியும். இத்தனை எனக்கு தெரியும், இத்தனை நான் வாசிச்சிருக்கேன். பகவோ அத்தியேமி, ஹே பகவானே, இவைகள் அனைத்தையும் நான் வாசிச்சிருக்கேன். அத சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன், சோகம் பகவா மந்திர விதேவாஸ்மி, பகவானே நான் வந்து இத்தனையே வாசிச்சேன், இதெல்லாம் மந்திர விதுதான், மந்திரத்தை அறிந்து கொண்டவன் நான், அவ்வளவுதான். உண்மையிலேயே அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலையே, அதாவது ஆத்மா ஆத்மவித்தா இல்லைன்னு, நான் ஆத்மவித்து இல்லை, நான் ஆத்மவித்து, எனக்கு வந்து ஞானம் இருக்கு. எப்படிப்பட்ட ஞானம்? எல்லாம் ஏற்று சுரக்கா மாதிரிதான் எனக்கு ஞானம். உண்மையிலேயே ஆத்மவித்தா நான் இல்லை, அல்லது மந்திர வித்தாக்கா மந்திரம்ன்றது எப்ப பண்ணுவான்னாக்க, கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிச்சு மந்திரத்தை சொல்லணும். மந்திர பிரதானம் தான் கர்மாக்கள். ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லிட்டே ஆகாதிகளை பண்ணுவோம். அந்த மாதிரி வெறும் கர்மடனா நான் இருக்கேன், கர்மடனா இருக்கேன். தவிர்த்து நான் வந்து ஆத்ம ஜானியா இல்லவே இல்லை. அதனால உங்களை மாதிரி மகான்கள்கிட்ட போய் சேவிச்சு நீங்கள்லாம் உபதேசிச்சாக்க, அந்த உபதேசத்தினால நான் ஆத்மவித்தா மாறிடுவேன், என்னுடைய சோகத்தெல்லாம் தாண்டிடுவேன். அதனால தேவரீர் வந்து எங்களுக்கு எனக்கு அடியாக உபதேசிக்கணும். ஆகவே சோகத்தினுடைய பார் என் சோகத்தினுடைய எண்ணையெல்லாம் தாண்டி வச்சு தாண்ட வச்சு எனக்கு நல்ல வித்தியை எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னுட்டு இவர் பிரார்த்திக்கிறார். இத்தனை படித்தேன், இவ்வளவு படித்தேன், எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னா கர்வம் தானே உடனே இவர். ஆனா அவள் ஏதாவது கர்வப்பட்டாளா பாருங்க, கர்வப்படல, எனக்கு ஒண்ணும் தெரியலையே, ஏதோ படிச்சுட்டேன், ஆனா எனக்கு உபயோகம் இல்லாத படிச்சு, எனக்கு ஆத்ம ஜானம் வரலையே. ஆத்ம ஜானம் வந்தாத்தான் எனக்கு நல்லது வரும், ஆத்ம ஜானம் இல்லைன்னாக்க எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குற பகவான். 18 அத்தியாயம் உபதேசிச்ச எல்லாம் முடிஞ்சு எடுத்து யுத்தம் நடந்துட்டு இருக்குது, அபிமன்யு போயிட்டான், செதுவிட்டான், உழுந்து உழுந்து அழுதானான் அர்ஜுன. பகவானும் உழுந்து உழுந்து அழுதாராம், பெருமான அழகே, கிருஷ்ணன் அழகே, அர்ஜுனன் அழகாம், வந்து எல்லாரும் ஆச்சரியம், ஐயோ மருமான் பேர்ல அவ்வளவு ஆசையா, பகவான் அழறானி. கிருஷ்ணனை கேட்டாக்க, கிருஷ்ணா நீ எதுக்கு அழுத, அவன் எதுக்கு எழுதான், கொள்ள போயிட்டான்னு அழறான், நீ எதுக்கு எழுத, 18 அத்தியாயமும் வியர்த்தமா போயிட்டேன்னு அழறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணனே, அத்தனையும் கேட்டு விழுந்து விழுந்து அழறானு பைத்தியம் மாதிரி அப்படின்னு நேரம் பெருமாள். அத மாதிரி நமக்கு வந்து வெறும் படிச்சதுனாலேயே ஞானம் வந்துடாது, ஆத்ம ஞானம் வந்துடாது, படிச்சு அதை செயல்படுத்தினா தானே, பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். ஒழுங்கு வெறும் வாசு வாசனை பேரும் வேதாந்திகளா, அதே வேதாந்தி இல்லை. ஏன்னா வாசிருக்கும் அதையும் குறையுமா ஆச்சாரியார் அனுகிரகத்துல உபாயத்தையும் அனுஷ்டிச்சிருக்கோம், ஆனாலும் கூட திரும்ப திரும்ப உத்தர கிருஷ்ணத்துல என்ன பண்ணிட்டு இருக்கணும், பெருமானையே தியானிச்சுட்டு இருக்கணும்னு சுவாமி சொல்றாரு. அதெல்லாம் பண்ணாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் இந்த உடம்பு உடம்புன்னு வந்துட்டு இருக்கேன், உடம்பு எப்படி ஆனா என்ன அனந்தாழ்வான் மலையில பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், பண்ற சமயத்துல அவர் புஷ்பம் கிரகித்து பாம்பு கடிச்சு விட்டு அவ கவலையப்படல, பெருமாள்கிட்ட குற்றத்தை கொண்டு வந்தா பெருமாள் கேட்டேறான், அழுவி பாம்பு கடிச்சுட்டு வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமான் சாதிச்ச வந்து இது மாதிரி என்னுடைய வீரியம் அதிகமா இருந்ததுனாக்க இங்க கைங்கரியம், பாம்போட வீரியம் அதிகமா இருந்தா அங்க கைங்கரியம், மொத்தத்துல ரெண்டும் கைங்கரியம் தான். அதனால நான் இந்த உடம்ப பத்தி எதுக்கு நான் கவலை பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டார். அந்த பத்தி நமக்கு வரலையே, அதனால அடியனுக்கு வரல. அது ஆத்மவித்தாக இல்லை, ஞானம் இருக்கு ஏதோ, ஆனா ஆத்ம ஜானம்னு வரலையோ. அதனால நாரதர் சொல்றாரு இந்த விடயத்தை, இதே அடையனு சொல்லிக்கிறதுன்றது எதுக்குனாக்க தன்னடக்கம் இல்ல நிஜமா. நாரதன்றது பெயர்பட்ட மகர்ஷி, பரம பக்தரவர், பெருமாள் தியானத்தை தவிர்த்து வேற ஒன்னும் பண்றதில்ல. பெருமானே பகவத்கீதையை சொல்ற, நான் தேவரிஷிகள் நாரதனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பெருமாள். அந்த மாதிரி நாரதன் பேர், நாரதன் பேர்ல அவ்வளவு கௌரவம் பெருமாளுக்கு, அப்படிப்பட்ட பரம பக்தர் தன்னை பத்தி சொல்ல கஷ்டப்பட்டுக்கிற, நான் மந்திர வித்தாதான் இருக்கேன், நான் ஆத்ம வித்தா இல்ல, அதனால தேவரி அடியனுக்கு உபதேசிக்க வேணும், நீர் உபதேசிச்சேர்னாக்க உங்களை மாதிரி இருக்குவாக்கிட்ட உபதேசம் வாங்கிண்டாக்க நான் ஆத்ம வித்தா மாறிடுவோம். அப்படி மாறிட்டாக்க சோகம் போயிடும், சோகம் போயிடுத்துனாக்க மோட்சம் கிடைச்சிடுமே, அதனால உபதேசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிக்கிறார், என்ன பண்றாருனாக்க ஆச்சாரியாள் வந்து உபதேசிக்கிச்சே என்ன பண்ணுவா, நேர பிரம்ம வித்தியை சொல்ல மாட்டார், இவாளுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பரீட்சை பண்ணணும். படிப்படியாக சொல்லணும். எடுத்தவொன்னு ஒரேடியா சொல்லிட்டாக்க அவளுக்கு அது பிடிக்காம போயிடும், உற்சாகம் வராது. அதனால என்ன பண்றாருனாக்கா அடுத்தது தகர வித்திய வரப்போம். அந்த தகர வித்தியில கூட இந்த மாதிரிதான் நேருக்கு நேரம் சொல்ல மாட்டான், படிப்படியா தான் போவான். அது பரீட்சை பண்ற மாதிரி அது என்ன பண்ற, அப்பா நீ இத்தனை வாசிச்சு யோசிச்சோ இது அத்தனை என்ன தெரியுமா, அதெல்லாம் நாமா பேர் மாத்திரம் தான், நாமா பேர் பெயர் வெறும் சம்யாதான், அதுதான் முக்கிய இதுவா இருக்கு. நீ என்னென்ன படிச்சியோ அதெல்லாம் நாமாதான் ஆத்மா அப்படின்னு, ஆத்மா இல்ல நாமதான், நாமாதான் இது பேர் தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நாமா திருஷ்டிவிதின்னு அர்த்தம். இது அத்தையும் ஆத்மா வந்து நாமா இல்ல, நாமாவ ஆத்மா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். ஆனா இவருக்கு இஷ்டம் இல்லை, யாருக்கு ஆதரவு இருக்கு, நாமா வெறும் பேரை வச்சுன்னு என்ன பண்றது, வேதம் எதிர்வேதம் சாம வேதம் வேதம் நாம நாம நாமன்னு சொல்லிட்டு போறோம். அது அத்தனையும் நாமாதான் அப்படின்னு அதையே உபாசனம் பண்ணு, நாம உபாச அப்படின்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும். அதனால அது இவருக்கு மனசுல இது பண்ணல நாரதருக்கு. அவர் கேக்குற ரொம்ப பாக்கியம், ஆனால் இந்த நாமாவை காட்டிலும் அதிகமா ஏதாவது இருக்கா, அதிகமா இருக்காது. அதனால மேற்பட்டது நாம காட்ட மேற்பட்டது ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தா அதை அடைய உபதேசிக்கணும் அப்படிங்கிற உடனே அவர் அதுக்கு சொல்ற வாக்குதான் நாம காட்டிலும் மேலானது. ஏன்னா நம்ம வாக்கு தானே, ரிக்வேதமா வருது எஜுர்வேதமா எல்லா வேதமா வருதுன்றது வாக்கு தானே வர வைக்கிறது. அதனால நீ என்னென்ன வாசியோ அதெல்லாம் வாழ்க்கைதான் இருக்கு. முதல்ல நாமான்னு சொன்ன அந்த நாமாவ பேர்ல ஒரு படி மேல போய் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுலயும் இவருக்கு திருப்தி இல்லை. இவர் கேக்குற வாக்கு காட்டிலும் மேலாண்டு ஏதாவது இருக்கா, உடனே அவர் அது சொல்ற மனசு இருக்கு, மனசு எதை நினைக்கிறதோ அத்ததான வாக்கு கொண்டு வரும், மனசுதான் எங்கத்தையும் அனுபவிக்கிறது. நாம் ஒரு மந்திரத்தை சொன்னாலோ அல்லது ஒரு வாக்கியத்தை சொன்னாலோ வேறு பேரை சொன்னாலோ எல்லாம் மனசுதான் அனுபவிக்கிறது. அதனால இந்த ரெண்டுத்தை காட்டணும் மனசுதான் சொன்னது. அதனால மனசுதான் முக்கியம், மனசையே ஆத்மாவா நினைச்சுக்கோவோம் அப்படின்னு அவர் கேட்டார். அதையே உபாசிச்சுக்கோன்னு அவர் சொல்ற சனத்குமார் ஆச்சாரியர். நார்மலான சிஷ்யர் திருப்பி கேட்கிறேன், என்ன புரியுது, இந்த மனசை காட்டிலும் உகந்தது ஏதாவது உண்டா, அதுக்கு சங்கல்பம் தான். மனசை காட்டிலும் உகந்தது சங்கல்பம்ன்றது. அது சங்கல்பம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, நாமும் மனசினால ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண போறேன் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறது கொல்லியும், அதுதான் சங்கல்பம். சங்கல்பம் இல்லாம எந்த காரியம் பண்ணாலும் சரியா வராது, இல்லையோ சரியா வராது. அதனால சங்கல்பத்தை கொண்டுதான் எல்லாம் பண்ண முடியும், சங்கல்பம் தான் முக்கியமானது. அதனால சங்கல்பம் தான் முக்கியம் மனசை காட்டணும். மனசு அனுபவிக்கணும்னா கூட சங்கல்பம் இருந்தா தான் பண்ண முடியும். மனசனுடைய ஒரு காரியம் சங்கல்பங்கிறது, அது அதுதான் பிரதானம் அப்படின்னு சொன்னார் ஆச்சாரியர். உடனே அதை இவர் கேட்டுட்டு அந்த சங்கல்பத்தை காட்டிலும் மேலானது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறதுனா திருப்தி வரல. உடனே அவர் சொன்னதுக்கு, சங்கல்பத்தை காட்டிலும் சித்தம், சித்தம் தான் பிரதானமானது சங்கல்பத்தை காட்டிலும். இதுல ஒரு சுவாரஸ்யம், சித்தம்னாலே மனசுதான், மனசனுடைய ஒரு நிலை மனோநிலை தான் சித்தம் சொல்றது. ஆனால் அதற்கு வந்து என்ன அர்த்தம் சொல்ற இவர் வந்து, நமக்கு ஏதோ ஒரு புத்தி வேணும், ஒரு ஒரு வஸ்து வேணும் நமக்கு, ஒரு ஏதோ ஒண்ணு பிரயோஜனம் வேணும். அந்த பிரயோஜனம் எப்படி கிடைக்கும் நமக்கு, பிரயோஜனம் நமக்கு ஏதோ ஒரு வஸ்து ஏதோ ஒன்று அடையணும். அதை அடையணும்னாக்கா அதுக்கு நாம என்ன பண்ணணும், இப்படி இப்படி பண்ணணும், இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும், இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு புரட்சி ஆகணும். அதெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிறது, சிந்தனை பண்ணி அதை நினைச்சுண்டு அதன் பிறகு சங்கல்பிச்சுண்டு அதுக்கப்புறம் மனசனால ஏற்பாடு பண்ணிட்டு அதை வாக்காளர் சொல்லி நாமாவளும் பிடிக்கணும். அதனால சித்தம் பிரதானமானது, மனசனுடைய விகாரம் தான் சித்தம்ன்றது. ஆனாலும் கூட மனசை காற்று வேறுபட்டதுதான் இந்த இடத்துல, எல்லாம் ஒரே காசுதான். இது சொன்ன வேணும் வேத சத்தியாதி சங்கீதான்னுட்டு விஷ்ணுபுராணத்துல வருது. புல்லாங்குழல் ஊதுறான், ரொம்ப அழகா ஊதுறான். முதல்ல ஒரு ரந்திரம் இருக்கு, 12, 6, 7 ரந்திரம் இருக்கு. இந்த ஒரே ஒரு ரந்திரம் இருக்கு பாருங்க, அதுல இவன் வாயால ஊதுறான், அதுல அந்த காத்து வருது. ஆனால் அந்த நீதி இருக்கு பாருங்க, 12 பக்கம் 6, 7 இருக்கு அந்த ரந்திரங்கள். அந்த ஓட்டைகள்ல கையை எடுத்து எடுத்து எடுத்து இது பண்ற சமயத்துல அதனுடைய சப்தம் வேற வேற மாதிரியா வருது. ஒரே வாயுதான் 4 விதமா 5 விதமா 6 விதமா சப்தங்களை கொண்டு வருது. அதனால அது ரொம்ப சிராவியமா இருக்கு, மனசுக்கு இனிமையா ஆனந்தமா இருக்கிறது. இத நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அத மாதிரிதான் இந்த இடத்துல மனசுன்றது எத்தனையோ அதுக்கு இது இருக்கு. அத்தியவசாயம், அபிமானம், சிந்தா, விருத்தி, இதெல்லாம் மனசுக்கே நிறைய இருக்குது அப்படின்னுட்டு பாஷ்யத்துல இருக்கு, ஸ்ரீபாஷ்யத்துல 2வது அத்தியாயத்துல. அதனால இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரே மனசனுடைய ஒரு அவஸ்தை தான் சித்தம்ங்கிறது. ஆனாலும் வேறுபாடு, காரிய பேதம் இருக்கு. என்ன காரிய பேதம்? இதுதான், எனக்கு ஒரு பிரயோஜனம் சித்திக்கணும். அந்த பிரயோஜனம் சித்திக்கணும்னாக்க அதை எப்படி அடைகிறது அப்படின்னாக்க, அந்த விஷயத்தினால் முன்னாடி என்ன பின்னாடி என்ன எல்லாத்தையும் பூர்வாபுர பரியாலோசனை பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தீர்மானிக்கிறோமோ இல்லையோ, இததான் சித்தம்னு சொல்றது. அதனால இந்த சித்தம் தான் பிரதானமானது அப்படின்னுட்டு சொல்ற ஆச்சாரியர். அதை கேட்டுட்டு இவருக்கு இருந்துட்டு போட்டோம், ஆனா அந்த சித்தத்தை காட்டிலும் மேலானது இருக்கா கேக்குற. சித்தாத்வாவ பூயோஸ்திதி தன்மே பகவான் பிரபீதி அப்படின்னு அவர் கேக்குற. ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி கேக்குற. அதுக்கு பதில் அவர் சொல்ற ஆச்சாரியர், தியானம் வாவ சித்தாத் பூயா. இந்த சித்தம் சொன்னனே அதை காட்டிலும் வசந்தது தியானம் தான் வசந்தது. தியானம் ஏன் அப்படின்னாக்க, லோகத்துல நம்ம பாக்குறோம், சில சமயத்துல ஜலத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஜலம் வந்து ஆடாது அசையாது அப்படியே இருக்கும். இப்ப ஜலம் தபஸ் பண்ற மாதிரி இருக்கே, தியானம் பண்ற மாதிரி இருக்கே, பிருத்திவியும் சில சமயத்துல சரி ரொம்ப அமைதியா இருக்கும், சில சமயத்திலையும் கலகலகலான்னு இருக்கும். அமைதியா இருக்குச்சு, தியாயதீவ பிருத்திவி, தியாயதீவ அந்தரிக்ஷம். புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி, புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதின்னு இருக்கும், அந்த மாதிரி இது. அதெல்லாம் தியானம்னு சொல்றா. அதனால தியானம்ன்றது உகந்தது. மனுஷாளுக்கு எல்லாம் தியானம் தான் பிரதானம். இந்த சித்தத்தை காட்டிலும் தியானம் வசதி. நீங்க மனசுல ஒரு சிந்தனை வரலாம், அதை யோசிக்கலாம், ஆனா அது தியானிச்சுட்டே இருந்தாதான் சித்திக்கும். சதா சத்தா பாவிதா அப்படிங்கிற திறமாள். அதனால தியானத்தை காட்டிலும் இது இல்ல, இந்த சித்தத்தை காட்டிலும் தியானம் வசந்தது. அந்த தியானத்தை கொண்டே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ற ஆச்சாரியர். உடனே இவருக்கு சந்தேகம், தியானத்தை காட்டிலும் வசந்தது ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல, விஞ்ஞானம் பாவ தியானா பூயகாம். விஞ்ஞானம் இருக்குது, ஞானம் இருக்கு. ஞானம் என்ன அர்த்தம்? பிரமாண ஜன்ய ஞானம்னு அர்த்தம், பிராமணிகமான ஞானம். ஒரு இதோ கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வருது, அது பிராமணிக ஞானம் இல்லை. ஆனால் பாம்பை பாம்பாவே பார்க்கணும், கயத்தை கயத்தாவே எடுத்துக்கலாம், பிரமாணமா பிரமாணாரூடமாக அதை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஞானம் இருக்க பாருங்க, அது வசந்தது. அந்த நமக்கு எதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எதை தியானம் பண்ணணுமோ, அதுக்கு பிரமாணமா தெரிஞ்சிருந்தோம் பண்ணணும். வந்து இது பத்தனாபோ மர பிரபு அப்படின்னு இருக்கு விஷ்ணு சகஸ்திர நாமத்துல. பத்மநாபோ மரப்பிரபுன்றத சம்ஸ்கிருதஜன் என்ன சொல்லுவான், பத்மநாபகா அமரப்பிரபு அப்படின்னு பிரிப்பான். அதே லௌகிகாலுக்கு தெரியாது, அவன் சம்ஸ்கிருதம் தெரியாததுனால அவன் என்ன பண்ணுவா, மரப்பிரபு அப்படின்னு பிரிச்சுடுவா. அவனுடைய ஞானம் அப்படி போகும், அவங்க தீர்மானம் பண்ணி வரணும். இதெல்லாம் கதை சொல்றதெல்லாம் வேற, ஆனால் அமரப்பிரபுன்னு தான் அங்க சகஸ்திரநாமம். அது சேலத்திலே பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு வந்துடும். அதனால நம்ம பிரமாண ரூடமா தெரிஞ்சுட்டாதான் எதுவுமே இருக்கும். அதனால பிரமாண ஜானத்தினால சித்தமானது தியானம், அந்த தியானத்திற்கு சித்தம் முக்கியம், அந்த சித்தத்தினால சங்கல்பம், அதுக்கு முன்னாடி மனசு, அதுக்கு முன்னாடி வாக்கு, அதுக்கு முன்னாடி நாமா, இந்த மாதிரி வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே வெறும் ஞானம் ஒண்டி ஆத்மாவா இருக்க முடியுமா? பிரமாண ஜானத்தினால தெரிஞ்சுக்கலாம், பிரமாண ஜானமே ஆத்மாவாக இருக்க முடியுமா? அதை காட்டிலும் வசந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சாரியரை பார்த்து கேட்கிற சிஷ்யர் அவர் அதுக்கு பதில் சொல்ற, பலம் தான் முக்கியம், உடம்புல நல்ல பலம் இருக்கும், உடம்புல பலம் இருந்தாதான் பிராமணியமான ஞானம் வரும். உடம்புல பலம் இல்ல சோர்வு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ அதுல தோஷம் வந்துடும் நம்ம சொல்ற ஞானத்துல. அவன் வந்து 8 மாசம் முன்னாடி பாடம் சொன்னது வேற, இப்ப சொல்றது வேற, அரியனுக்கே தெரியாது. கொஞ்ச நாள் சொல்லச்சேவே உடம்பு சோர்வு அடைஞ்சுடுறது, சோர்வு ஆரம்பத்துல இருக்கிற உற்சாகம் முடியச்சே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சோர்வு இருக்கிற சமயத்துல நம்மளால பூர்ணமா சொல்ல முடியாது போயிடலாம், அதுல தப்பு கூட இருக்கலாம். எத்தனை பண்டிதால் கேட்கிறாளோ எத்தனை இது பண்றாளோ அரியனுக்கு தெரியாது. ஆனால் இதுல ஏதாவது தோஷம் இருந்தாக்க அபராட்சமணம் தான் அடியன் பிரார்த்திக்கணும். ஆனா உடம்புல நமக்கு சோர்வு இருக்கவேதான் இந்த மாதிரி தோஷங்கள் தான் வரும். நல்ல பலிஷ்டனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனால எல்லாத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். அதனால நாயமாத்மா பலஹீனேன லப்யா அப்படிங்கிறது உபனிஷத்து. ஒரு பலஹீனமானவன் மனசனாலேயோ உடம்புனாலேயோ பலஹீனமா ஒருத்தர் இருந்தாக்க அவனால இந்த ஆத்மாவை அடையவே முடியாது அப்படிங்கறது உபனிஷத்து. அதனாலதான் இங்கிலீஷ்ல சொல்ற பாருங்க சவுண்ட் நாலேஜ் அண்ட் சவுண்ட் பாடி அப்படின்லாம் சொல்ற எல்லாம் நம்ம உபனிடத்துல சொன்னதுல இங்கிலீஷ் சொல்லிட்டு அது எல்லாருக்கும் வசதியா போயிட்டு மத்தபடி நம்ம உபனிடத்துல சொல்லப்பட்டது. அதனால பலம் தான் ஞானத்தை காட்டிலும் வசந்தது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். வெறும் பலத்தை வச்சு என்ன பண்றது, அதனால பலத்தை காற்றும் வசந்த ஏதா இருந்தான்னு கேட்கிறார். அதுக்கு அன்னம் பாப பலா தூயகா அப்படிங்கிற ஆச்சாரியர் என்னன்னா, அன்னம் இல்லாம உடம்புல பலம் வராதே, நிறைய சாப்பிடணும், புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிடணும், புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டாதான் நமக்கு சரீரத்துல பலம் வரும். அதனால பலத்துக்கும் மூல காரணம் அன்னம் தானே, அதனால அன்னம் போக்கியமான வஸ்துக்கள் அவைகள் தான் ரொம்ப வசந்தது. நம்ம எல்லாம் அண்ணா இருக்கோம்னா என்ன அர்த்தம், இந்த அண்ணன் தான் அண்ண சுத்தோன்னே இருக்கு. அது மாதிரி நம்ம உபநிஷத்துலாம் அண்ணன்னிஞ்சா அண்ணன் பகுபுர்தீத அண்ணன் எத்தனை வாக்கியங்கள். அதனால இவைகள்லாம் அன்னத்தை வசதியா சொல்றது, இந்த அண்ணன் இல்லாம லோகத்துல இருக்கவே முடியாதே. நகை நகி பகுதானம் அன்னதானியன துல்லியம், அன்னதானத்துக்கு சமமான ஒரு தானம் லோகத்திலேயே கிடையாது. ஏன்னா அதுல உண்டிதான் போரும் அப்படின்ற புத்தி வருது. ஐயோ போர் அதிகமான சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லு, வேற எந்த வசு கொடுத்தாலும் எனக்கு போரும் திருப்தி இருக்குன்னு சொல்லவே வராது மனசுக்கு. அது அன்னத்துல உண்டி வராது, அது மட்டும் இல்ல சாப்பிட்டா போரும். என்ன சாப்பிட்டான்னாக்க அவன் வயிறு வாழ்த்தின்றே இருக்கும், நம்மள வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்துவோம் அப்படின்னு. ஒருவேளை நிறைய ஒரு வழக்க வச்சுருக்கேன், யாராத்திலயாவது சாப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் அண்ணா இருக்கணும், அவளுக்கு ஏதாவது ஆயிடுத்துனாக்கா பிரசங்கல்ப ஏதாவது ஆயிடுத்துனா சாப்பிட்டேன் இல்லையா அதுக்கோசம் திட்டம் முறையும். காரணம் என்னன்னாக்க அவ போட்ட ஆகாரத்தினுடைய அந்த ரத்தமே என் உடம்புல ஓடுறதும் அதனால இது அது விசேஷம். அதனால நான் திருத்தான் வாழ்ந்து வருஷம் சென்றே நிறைய போயிடுவோம், இல்லாட்டா கூட சரி கேட்டு திருத்தான் வாழ்வேன் இந்த மாதிரி இருக்கும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, அண்ணன்றது அவ்வளவு உகந்தது, அந்த அன்னத்தை நம்ம தூஷிக்க கூடாது. அண்ணன்ஞ்சாது அன்னத்தை நிந்திக்கவே கூடாது. எத்த போட்டாலும் சாப்பிடணும். பிரகாரம் சாதிச்சவன பரிசேஜனம் பண்ணணும். பரிசேஜனம் பண்றதுக்கு முன்னாடி கை கூப்பணும், அந்த அன்னத்துக்கு கை கூப்பணும். ஏன்னா அஸ்மாக்கம் நித்தியம் வஸ்து அன்னமேதது அப்படின்னு சொல்லணும். தெளிவா ஏன் அப்படின்னா, இந்த அன்னம் தானே நமக்கு காப்பாத்துறது. எவ்வளவு பணம் இருந்தா என்ன, அண்ணன் சாப்பிட முடியலன்னாக்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னாக்க என்ன பண்ண முடியும் பணத்தை வச்சுட்டு. அதனால அண்ணன் தான் நம்மளை காப்பாத்துறது, ரட்சிக்கிறது, இந்த உடம்பு பணத்தை கொடுக்கறது, சக்தியை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது எல்லாம். ஆகவே அண்ணம் முக்கியம், அதுதான் பிரதானம். ஐயா வகத்து சுவாமி கிட்டே என் காலக்ஷேபத்துக்கு பிரார்த்திக்கிறேன். அப்ப சுவாமி வந்து இவன் ரொம்ப தீன தீனாச்சு ஏழை, ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவான், பல பேர் சொன்னது பழைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த 6 மாசம் 5.5 மாசமும் ரொம்ப காலக்ஷேபமாச்சு. 5.5 மாசமும் அடையன் கோயில் ஆறாவதுக்கோசரம் பிரசாதம் விடுவேன். நாவல் பாக்கும் கோயில்ல அந்த பிரசாதத்தை பெருமாளுக்கு சமைச்சிட்டு அடைய எனக்கு அது பில்ல கொடுப்பா, அந்த அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுவேன் ஆத்துக்கு பழையபேர் சுவாமியார். அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டேன்னாக்கா அவ வாடி அவ குழம்பு பிரசாதம் வச்சு அவ ரங்கமனை சுத்தி அப்படி பார்த்துட்டார். தன் பிள்ளை மாதிரியே அடையனை பார்த்துட்டார். வளைப்பேட்டை ராமாச்சார சுவாமியோ, சரபோபத்தார் சுவாமியோ, பெரிய பிள்ளைகளோ, கடதேவிலையோ, அவ எப்படியோ அப்படிதான் அடியன். அந்த மாதிரி பார்த்து வளர்த்தா என்னைக்கும் அந்த மாதிரி மகான்களை அடியன் வச்சுட்டே இருக்கணும். அவ்வளவு அனுகிரகம் பண்ணவா அதான். அதனால எதுக்குன்னா ஆகாரம் முக்கியமா போயிடுச்சு. இவன் எங்க சாப்பிடுவான், ஏன்னா சுவாமி திருமாளிகளாம் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, என்ன வயசானவா பண்ண முடியாது. அதனால அவன் அப்படி பார்த்துட்டான். ஆக அண்ணன்றது சாமான்யம் இல்லை இல்லையா, அதனால அண்ணன் தான் பிரதானம் பலத்தை காட்டும். சரி, இந்த பலத்தை அன்னத்தை காட்டிலும் வசந்து ஏதாவது இருக்கான்னாக்கா, ஜலம்தான். ஜலம்தான் வசதி, ஏதோ தீர்த்தம் இல்லாம அண்ணன் வராதே. நிறைய மழை பெய்யணும், வந்து தீங்கன்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. பூங்கு பெருந்தோட பூங்கோலை போதுனா நம்ம சேவிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த மழை பெஞ்சாதான் ஜலத்தினால தானியம் நிறைய வளரும், அதுதான் நமக்கு அன்னமா கிடைக்கும். அதனால அன்னத்தை காட்டிலும் ஜலம் முக்கியம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். அந்த ஜலத்தை காட்டிலும் உசந்தது எது உண்டா அப்படின்னா தேஜஸ் தான். தேஜஸ் இருக்கு, தேஜஸ் இல்லாம எதுவுமே வரவே வராது. தேஜஸ் தான் முக்கியம் அது. ஏன்னா அந்த தேஜஸ்ல இருந்துதான் ஜலமே உற்பத்தி ஆகுது. நமக்கு தான் இருக்கிற அதான கிரமம். தேஜஸ்ன்றது மகாபூதம், அக்னி மகாபூதம். அந்த அக்னி மகாபூதத்திலிருந்து ரசதன்மாத்திரம் உண்டாகிறது, அதிலிருந்து ஜலம் உண்டாகிறது. அதனால அதுதான முக்கியம். ஆகவே அது முக்கியம்னு சொன்னார். உடனே அந்த தேஜஸ காட்டிலும் வசந்தது எது அப்படின்னு ஆகாஷம். ஏற்கனவே சொன்னோம், ஆகாசத்துல தான் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கா, அதிலிருந்து தான் இதுவே உண்டாகிறது தேஜஸ்ன்றது. அதனால ஆகாசம் தான் வசந்தது. ஆகாசத்தை காட்டிலும் வசந்தது இதுவா, ஏதாவது இருக்கான்னாக்கா, ஞாபக சக்தி, ஸ்மரக. ஞாபக சக்தின்றது தான் முக்கியம். ஏன்னா ஞாபகம் இல்லை, எதை வாசிச்சாலும் ஞாபகம் இருந்தா தானே சொல்ல முடியும். ஞாபகம் இல்லைன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால ஸ்மரக, ஞாபகம் தான் முக்கியமானது. ஞாபகம் இல்லாம என்ன சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும், நமக்கு பிரம்ம ஞானத்துக்கு காவலம் வாங்கிக்கிறோம், மறந்து போயிட்டோம்னாக்க. அதனால ஞாபகம் தான் வசந்தது. அப்படின்னா அந்த ஞாபகத்தை காட்டிலும் வேற ஏதாவது வசந்தது இருக்குதா அப்படின்னா ஆசைதான். ஆசைதான், ஆசை இல்லாம எதுவும் வராது. ஏன் அப்படின்னாக்க, நமக்கு ஞாபகம் இருந்தா கூட சரி, அந்த வஸ்துவில நமக்கு இச்சை வரணும், மொழியோ இச்சை வாஞ்சை வரணும், இந்த வஸ்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாதான் நான் நினைப்பேன். அதுக்கோசரம் எனக்கு ஆகாசம், ஆகாசத்திலிருந்து தேஜஸ், தேஜஸ்லிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து அன்னம், அன்னத்திலிருந்து பலம், பலத்திலிருந்து இப்படி கிரமமா நமக்கு வரும். அதனால இச்சை வந்தாதான் நம்ம புரோட்டிப்போம். எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறோம், எத்தனையோ வஸ்துக்களை பாக்குறோம், ஆனா நமக்கு மனசுல எது பிடிச்சிருக்கோ அததான் நாம எடுத்துப்போம். அதனால இச்சை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, ஆசையை காட்டிலும் உசந்தது ஏதாவது இருக்காருன்னா, உடனே அந்த சொல்ற பிராணோவா ஆசாயா பூயாம், ஆசை இருக்குதே அதை காட்டிலும் உசந்தது பிராணன். இந்த இடத்துல பிராணன் அப்படின்னாக்க ஜீவாத்மான்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மான் தான் அர்த்தம். ஜீவாத்மான்னு சொன்னதுனால, ஏன்னா அங்க வாக்கியங்கள்லாம் அத மாதிரி இருக்கு, பிராணோக பிதா, பிராணோ மாதா, பிராணோ பிராதா, பிராண சகா சுசா, பிராண ஆச்சாரியா, பிராணோ பிராமணா, அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இங்க பிராணன் இல்லாம எதுவுமே இல்லை. அதனால பிராணன் பிராணன்னா என்ன அர்த்தம், பிராணவாயுவோட சேர்ந்த ஜீவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீவன் தான் முக்கியமானவன். இந்த ஜீவன் வந்து இதை தெரிஞ்சுக்கோ, ஜீவனை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அது விசேஷம். அது மட்டும் இல்ல, நீ வந்து பிதாவா வச்சாக்கா உனக்கு பித்ருஹா, பிதாவை கொண்டுட்டுவேன் பேரு. இந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இங்க இருக்கிறதுனால பிராணசித்தத்தினால ஜீவன் சொல்லப்படுகிறான். இந்த மாதிரி ஜீவனை பஷ்யன், ஜீவனை பார்க்கிறான், எப்படின்னா சாட்சாத் குரு விஜானன்னு அப்படின்னு இருக்குங்க. ஏவம் பஷ்யன், ஏவம் மன்வானா, ஏவம் விஜானன், அதிவாதி பவதி அப்படின்னு இருக்கு. விஜானன்னு அப்படின்னா உபாசனம் பண்றான், அந்த மாதிரி மனனம் பண்றான். மனனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், மனசுல வந்து விஷயீகரிக்கிறான் ஆத்மாவை, ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு. அதன் பிறகு பஷ்யன், இந்த மாதிரி தியானம் பண்ணினான்னாக்கா உபாசனம் பண்ணினாக்கா ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிறான். இப்படி பண்ணினான்னாக்கா அவனுக்கு என்ன ஆறுது, ஆத்ம ஞானம் உண்டாகி ஜீவாத்மாவுடைய சுத்தாத்ம ஸ்வரூபம், அந்த சுத்தாத்ம ஸ்வரூபமானது சாட்சாத்காரமாயிடும். அவன் நிறைய ஆனந்தத்தோட கூடினது இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன ஆகும், இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே இதுதான் உசந்தது அதிவாதின்னு தெரியும். அதிவாதின்னா என்ன அர்த்தம், தான் எதை உபாசிக்கிறானோ அந்த உபாசிக்கக்கூடிய வஸ்து கொஞ்சம் அதுதான் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுதான் உசந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறான். அது சொல்றான், நான் எதை உபாசிக்கிறேனோ அதுதான் உசந்தது உத்கிருஷ்டமானது அப்படின்னு சொன்னா அதுக்கு அதிவாதம் கிடையாது. இவன் பிராணனை வந்து அதிவாதம் பண்றானோ, எவன் ஒருவன் பிராணனை உபாசிக்கிறானோ ஜீவனை உபாசிக்கிறானோ அவன் தனக்கு உபாசியமானது ஜீவன்தான், அதுதான் உத்கிருஷ்டமானது அப்படின்னு அவன் அதிவாதம் பண்றான், உத்கிருஷ்டமா சொல்றான் அத அப்படின்னு சொன்னார். இது பர்யந்தம் ஆச்சாரியர் சொல்லி முடிச்சுட்டா இருக்கும். உடனே நாரதருக்கு என்ன தோணு எடுத்து அப்படியானாக்கா, இந்த பிராணன் தான் உசந்தது ஜீவன் தான், அந்த ஜீவனை உபாசிச்சா போரும், நமக்கு ஆத்ம சாட்சாத்காரம் வந்துடும், அதனால சந்தோஷமா மேல அவர் கேள்வி கேட்கல, மேல கேட்கல இந்த பிராணனை காட்டிலும் உசந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்கல. ஆனால் இத பார்த்தார் ஆச்சாரியர், இதான் ஆச்சாரிய லட்சணம். என்ன அப்படின்னா, அவர் என்ன கேட்டிருக்க, நான் மந்திர வித்தா இருக்கேன், ஆத்ம ஞானம் இல்ல, பிரம்ம ஞானம் இல்ல எனக்கு, அதனால நான் என்ன பண்றது, எனக்கு நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்க. இப்ப இவர் கேவலம் பிராணன்னு சொல்றிருக்க, அது ஜீவாத்மா, ஜீவாத்மாவே எனக்கு போரும் இவர் நின்றுட்டேர்னாக்க உபதேசமும் பாதியோடு நின்றுத்தோ, உபதேசத்தை வாங்கிட்டவரும் பாதியோட டைம் கொடுக்க, அது தப்பு இல்லையா, ஒரு ஆச்சாரியரா இருக்கிறவன் நீ கிரகிச்சுன்றது தவறு, இந்த மாதிரி நீ கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதனால அவர் சொல்ற, ஏஷத்துவ அதிவததி எஸ் சத்தியேன அதிவததி அப்படிங்கிறார். ஏஷத்துவ அதிவததி, இவன் அதிவாதம் பண்ணுகிறான், ஜீவனை தான் உபாசியமாக அதிவாதம் பண்ணணும். ஆனால் தூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தூ அப்படின்றது என்ன பண்றதுன்னாக்க, முன்னாடி சொன்னது பிராணாதிவாதி இருக்குதே அதை காட்டிலும் உசந்தது வேற ஒரு அதிவாதம் இருக்கு, அது எது அப்படின்னா சத்தியசப்த வாச்சியமான பிரம்மத்தை அதிவாதம் பண்றவா, அதாவது பிரம்மனே உபாசியம். அந்த பிரம்மன் தான் ரொம்ப உசந்தது உத்கிருஷ்டமானது அப்படின்னு நினைச்சுக்கிறா பாருங்க அப்படின்ட்டு அதிவாதம் பண்றாளே, இதுதான் உகந்த அதிவாதம். ஏசதுவா அதிவதி எஸ் சத்தியன அதிவதி அப்படின்னுட்டு அங்க வாக்கியம். சத்தியசத்துவத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சத்தியசத்துவத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு சத்தியசத்துவத்துக்கு விகார ரகிதம்னு அர்த்தம். ஜீவாத்மாவுக்கு அது உண்டு, ஆனால் கர்மகிருதமான சில இதெல்லாம் இருக்கு உனக்கு தோஷங்கள்லாம், ஆனால் பரமாத்மாவுக்கோ எதுவுமே எப்பொழுதுமே கிடையாது. எல்லாம் நித்திய ஆனந்த சுரூபி பகவான். அதனால பகவானுக்கு அந்த இதெல்லாம் இல்லையோ இல்லையோ, அதனால சத்தியசப்த வாட்சியன் அவனே பரமாத்மாவே அப்படின்னு அங்க தீர்மானம் மாறுது. ஆகவே இந்த இடத்துல அதிவாதம் பண்றதுன்றது பிராணாதிவாதத்தோட முடிஞ்சு போயிட்டுதான் நினைச்சுட்டார் நாரதன் சிஷ்யர். ஆச்சாரியரோ அப்படி இல்ல, ஏஷத்துவா அதிபதி எஸ் சத்தியேன அதிபதி அப்படின்னு முடிக்கிறார். அதனால இந்த அதிவாதம் பண்றதுல சத்தியாதிவாதிக்குதான் அதிகம். ஏன்னா இந்த சத்தியாதிவாதிக்குதான் அது வசந்தது. இந்த ஜீவன்றது சாதாரணமான ஜீவன், தன்னுடைய சுரூபத்தையே தான் தெரிஞ்சின்ற என்ன பிரயோஜனம். நம்மளை காட்டிலும் உகந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதேதான் அதுக்கு இது வருது ஏற்றம். அதை அடையத்தேதான் நமக்கு மனசு நிம்மதி இருக்கும். தன்னையே அனுபவிக்கிறதுன்றதும் அழிச்சு போயிடும். அதனால இந்த கதி சுத்தாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறதுன்றது சாதாரண படம் தான். அசாரம் அல்பசாரம் தே சாரம் சாரதரம் தேஜே சாரதர சப்தத்தினால சுத்தாத்ம சுரூப அனுபவம் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறது, அது தள்ளிவிடணும். அப்ப வேற என்ன பண்ணலாம் பதே சாரதமம் சாஸ்திரி ரத்னாகரே இவாமிருத்தம். சமுத்திரத்துல சமுத்திர மதனம் பண்ணா எவ்வளவோ வசந்ததெல்லாம் வந்தது, ஆனா அமிர்தத்து தான் எடுத்துட்டா, மீது எல்லாத்தையும் விட்டுட்டா தேவதைகள். அந்த மாதிரி சாஸ்திரத்துல சாரதமமான விஷயம் எதுனாக்க பிரம்மானுபவம். அந்த பிரம்மானுபவம் தான் முக்கியம். அந்த பிரம்மத்தை உபாசிச்சு அந்த பிரம்மத்தை அடைந்து அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறது இருக்குதே அதுதான் முசந்தது. அதனால எஸ் சத்திய நதி வசதி அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவர் என்ன பண்ண தெரியுமா, சோகம் பகவான் சத்தியன அதிபதானி பகவானே தேவரி சாதிச்சாலும் நான் பிராணாதிவாதம் பண்ணல சத்தியாதிவாதமே பண்றேன், அதுதான் எனக்கு வசதியும் தேவரி சொல்லிட்டேன், அதனால நான் அதையே நான் பண்றேன், சத்தியம்னே நான் வந்து உபாசனம் பண்றேன், இதுவே எனக்கு விசேஷம் அப்படின்னு அவர் சொல் ஆச்சாரியர்கிட்ட சிஷ்யர் விஞ்ஞாபிக்கிறார். அப்ப என்ன விசேஷமா சொல்ற அதெல்லாம் பத்தி, இதுதான் பூமான்றது. என்ன சொன்னார் வேற அப்படின்னாக்க பாரு, பூமான்னாக்க ரொம்ப வசந்தது விபுலம் பறந்திருக்கிறது பூமா, பகு பலவாக இருக்கிறது பகுவிதமாக வியாபிச்சிருக்கிறது பூமா, அதுதான் சுகம். லோகத்தில் இருக்கலாம் அல்பம், எது விபுலமான சுகத்தை உடையதோ ஆனந்தத்தை உடையதோ அது பூமா. பகவானுக்கு சுரூபத்தினால பூமத்துவம் இருக்கு, ஆனந்தத்தினால பூமா, அந்த மாதிரி குணத்தினால பூமா, செயல்னால பூமா, எல்லாத்தினாலையும் உசந்தவன் பூமான்னு ஏதோ ஸ்ரீகுருடைய நாமான்னு நினைச்சுக்க வேண்டாம். பூமான்னு இங்க என்ன இருக்கும், வைபுல்யம் விபுலமா இருக்கு, வைபுல்யம் அர்த்தம் விபுலம். அத சொல்ற எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமாம் அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த உபாசகன் என்ன பண்ணுவான்னாக்க வேற எதையுமே பார்க்க மாட்டான், வேற எதையும் கேட்க மாட்டான், வேற எதையும் தெரிஞ்சுக்க மாட்டான், உபாசிக்க மாட்டான். உபாசிக்கிறதோ அல்லது சாட்சாத்கரிக்கிறதோ அல்லது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்றதோ எல்லாம் பரமாத்மா விஷயமா தான் இருக்கும். அதனுடைய விபூதியாகத்தான் மீதி எல்லாத்தையும் பார்ப்பான், தனியா பார்க்க மாட்டான்னு அர்த்தம். பெருமாள் வேற இந்த ஜீவராசிகள் வேறன்னு பார்க்க மாட்டான். ஜீவராசிகள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, பரமாத்மாவுக்கு விபூதியா இருக்கு, அந்த மாதிரிதான் இவன் பார்ப்பான். இத மாதிரி பார்க்கறதுனால அவனுக்கு என்ன வருது அப்படின்னு பகந்த பகவத் அனுபவம்ன்றது வந்துடும். இதான் பூமா. இந்த பூமாவை தெரிஞ்சின்ற பரமாத்மாவை உபாசிச்சேன்னா விசேஷம். ஆனால் அதை விட்டுட்டு அதை எத்திர அந்யத் பஷ்யதி அந்யத் ஸ்ருணோதி அந்யத் விஜானாதி தது அல்பம். இப்ப அல்பம்னா குறைஞ்சது, ரொம்ப குறைவானது. அப்படின்னா பூமான்றது ரொம்ப அதிகமானது, விபுலமானது, தவிச்சு இருக்கக்கூடியது. நம்ம அனந்த சப்தம் சொல்றோம் பாருங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அனந்தம். அனந்தம்னா என்ன அர்த்தம், தேசதா காணதா வச்சுதா தரிச்சு எதிராகித்யம். இந்த தேசத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி இந்த காலத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பிரம்மம், எல்லோடத்தையும் வியாபிச்சிருக்கு, இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அதுதான் பூம சப்தத்துக்கு அர்த்தம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி இருக்கணும். அதனால பூமான்றது அப்படிப்பட்டது. அதனால எது அல்பமா இருக்கோ அதெல்லாம் மத்தியம், சம்சார விஷயம், தேவையில்லாதது நமக்கு, அது தேவையில்லை. எது பூமாவா இருக்கோ அதுதான் நமக்கு வசந்தது. அப்ப இவர் கேட்கிறார், ச பகவஹா கஸ்மின் பிரதிஷ்டிதா, ஹே பகவானே, அந்த பூம சப்த வாக்கியமான ஒரு வசு சொன்னாரே, அது எதுல பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். ஸ்வே மகிம்னி, அதாவது தன் தன்னுடைய மகிமையில்தான் அது பிரதிஷ்டிதமா இருக்கு. அனன்யாதாரம், இன்னொருத்தருக்கு ஆதாரமா இல்ல, இன்னொருத்தர ஆதாரமா அது உடையது இல்ல, தனக்குதானே நிக்கிறது அது. அப்படிப்பட்ட மகிமை பகவானுக்கு இருக்கு. இதுதான் பூமசுத்த வாக்கியம். இந்த மூணாவது பாதத்துக்கே அனன்யாதாரத்வம் சுனிஷ்டத்வம்னு அர்த்தம் சாய்க்கிறது. இன்னொருத்தருக்கு ஆதாரமா இருப்பான், தனக்கு யாருமே ஆதாரம் கிடையாது. அப்படி இருந்துள்ள இருக்கிறவன் எம்பெருமான், அனன்யாதாரம். அதனால ஸ்வே மகிம்னி, தன்னுடைய மகிமையிலேயே அவன் பிரதிஷ்டிதவன், பிரதிஷ்டிதமானவன். மீதி எல்லாம் அப்படி இல்லை, நான் எங்க ஆச்சாரியர் இல்லைன்னா நான் இல்லை, எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லை, அவா இல்லைன்னா நான் இல்லை, இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பகவானுக்கு அப்படி இல்லை, அவன் அவனுடைய மகிமையிலேயே பிரதிஷ்டிதமா இருக்கான், அவனே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறான். இந்த மாதிரினா வரிசையா சுரண்டு போறது. இப்படி சொல்லிட்டும் இந்த பூமை, பூம சப்த வாச்சியமான வஸ்துவை, பரமாத்மாவை யாரு உபாசிக்கிறாளோ அவன் தோஷ கஷ்டத்தை பார்க்கவே மாட்டா, சந்தோஷமா இருப்பாவா, சம்சார சம்பந்தமே அவளுக்கு இருக்காது. எப்பொழுதும் மோக்ஷம் ஆனந்த் பிரம்மா அனுபவம் அதுதான் அவளுக்கு இருக்கும். இப்படின்னுட்டு தமச பாரம் தரிசயதி பகவான் சனத்குமாரஹ அப்படின்னு படிக்கிறார். இந்த சனத்குமாரான பகவான் தன்னுடைய சிஷ்யரான நாரதருக்கு இந்த தாமசரித பிரகிருதி மண்டலம், பிரகிருதி மண்டலத்தினுடைய எல்லையை காமிச்சு மோட்சம் தான் நமக்கு வசந்தது, அங்க இருக்கிறது தான் பிரம்மம், அந்த பிரம்மத்தை தான் நாம் அடையணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால தம் ஸ்கந்த இத்தியாச்சக்ஷதி, ஸ்கந்தம்னாக்க சனத்குமாரருக்கு ஒரு பேரம் அப்படின்னு இந்த வித்தியானது விடையிறது. இதுல பூமா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த பூம சப்தத்துக்கு என்ன அப்படின்னு தான் இந்த அதிகாரத்துல விசாரிக்கிறார். இவ்வளவு தூரம் பூம வித்தியை பத்தி சொல்லணும் ஏன் அப்படின்னாக்க, இந்த இதுல வர்ற விஷய வாக்கியங்கள்லாம் நிறைய இடத்துல வரும், நிறைய அதிகாரங்கள்ல வரும். அது மட்டும் இல்லாம அனந்த சப்தத்துக்கு அர்த்தம் பூமா அப்படிங்கிறது, அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியாக ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, இது நிறைய இடத்துல உதாரிக்கிறார் இந்த வாக்கியத்தை. ஸ்வே கஸ்மின் பிரதிஷ்டிதா, ஸ்வே மகிம்னி, தன்னுடைய மகிமையிலேயே இவன் பிரதிஷ்டிதமாக இருக்கிறான் அப்படின்னா நிறைய இடத்துல அதை உதாரிக்கிறார். அதனால இந்த பூம வித்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டோம்னாக்க அடுத்து அதிகாரத்துல போறதுக்கு சுலபமா இருக்கும். அதனால இந்த பூம வித்தியை பார்த்து இந்த வாட்டி பார்த்துருந்தோம். அசு துருபரம்பராயே மகன்.